நவையல் புதுவையாண்டால் அரங்கற்கு பண்டு தெருப்பாவை பல்வதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தால் நற்பா மாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சடற்கொடிய தல்வாவை பாடி அருளவல் வலையாய் நாடினி வெங்கடவர்க்கு என்னை விதி என்றே மாற்றம் அம் கடவா வண்ணமே நல்கு உங்கள் புழக்கடை தோட்டத்துவாவியில் செங்கல் நீர் வாய் நிகழ்ந்த ஆம்பல் வாய் கும்பினகான் செங்கல் பொடிக்கூரை வண்பால் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் செங்கிடுவான் போதந்த எங்களை முன்னம் எழுப்புவான் வாபியசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடைய சங்கொடு சக்கரமேந்தம் தடக்கையன் பங்கையக்கண்ணானை பாடையலோரம்பாவாய் உங்கள் புழக்கடை தோட்டத்துவாவியில் செங்கழிநீர் வாய்நகந்தாம்பல் வாய்க்கும்பினகான் நம்மாடி உங்களோட தோட்டத்தில் அப்படி செங்கழிநீர் அப்படிங்கிற ஒரு புஷ்பமும் ஆம்பல் வாய்ங்கிற புஷ்பமும் மலர்ந்தும் மூடியும் என்பதாக ஒரு புஷ்பம் சூரியனை கண்டால் மலரும் ஒரு புஷ்பம் சந்திரனை கண்டால் மலரும் ஒரு புஷ்பம் இப்படி இரண்டுமாக சந்திரனை கண்டால் சூரியன் உதிக்கும் புஷ்பம் மூடிவிடும் மட்டுமல்லவான் அந்த காரியக்கிரமங்களை தெரிஞ்சிருந்து ஏதாவது ஒரு காரியத்தில் அந்த சேதன் அன்வீக மாட்டானா அவனுக்கு காதல விழுந்தான் ஐயோ பாவம் எவ்வளவோ அவஸ்தையில இருக்கான் அந்த காலங்காத்தால வேலை யாரு புருஷாளுக்கு ஒன்றும் காரியம் கிடையாது தூங்குறது ஏந்துக்கிறது சுறுசுறுப்பா இதான் சூடா இதான் சாப்பிட்றது இதான் காரியம் புருஷாளுக்கு ஆனால் பொம்நாடிகளுக்கு அப்படி இல்லை அடுப்பை முழுகி திருப்பி ராத்திரி முழுகின அடுப்பை திருப்பி முழுகி சுத்தம் பண்ணி காத்தால திருப்பி ஒரு தடவை கோலம் போட்டு அந்த மோடையை திருப்பி ஒரு தடவை துடைக்க வேண்டும் அது பழைய வழக்கம் இப்பெல்லாம் டைல்ஸ் போட்டிருக்கோம் என்ன ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அடுப்பு எல்லாம் பளிச்சுன்னு இருக்கு சுவாமி வாஸ்தவம் தான் ராத்திரி நீங்க எல்லாம் நல்லா பளிச்சுன்னு தொடச்சிட்டு வைங்கோ அது கிரமம் ராத்திரி செய்ய வேண்டியது கிரமம் வாஸ்தவம் தான் எல்லாம் பளிச்சுன்னு தொடச்சி வச்சிருக்கேன் காத்தால வந்தோன்னா அதே மோடையில திருப்பி பண்ணாதுங்கோ ஏன் ராத்திரி வேலையில பூச்சிகள்லாம் வந்திருக்கும் பள்ளி வந்திருக்கும் இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு போகும் அந்த இடத்துல அது எச்சமிட்டு இருந்தா அதெல்லாம் அலர்ஜியை உண்டு பண்ணும் இது தெரிஞ்சுட்டுதான் சயின்ஸ் அந்த காலத்திலேயே அவ இதா இருந்தாலும் சுத்தமா இருக்கணும் அதே மாதிரி இந்த மாதிரி கூட்டு காய் கரமதுன்னு எல்லாம் அப்படி தலைகையெல்லாம் எம்பெருமானுக்கு அம்சா பண்றதுக்கு எல்லாம் வச்சிருந்தா மூடிதான் வச்சிருப்பா அம்சா பண்ணும் போது கரெக்டா தரப்பா திருப்பி மூடுவா ரெண்டு விஷயங்கள் ஒன்னு எம்பெருமானுக்கு ஆறி போய் தலசமிக்கப்படாது ஆறாவ முதே அடியே நூடலம் அப்படி ஆறாக அவனுக்கு அமுது படைத்த நம் முன்னோர்கள் சுட சுட சுட சுட பொதுவாகவே இந்த ஆகாரங்கிறது கொஞ்சம் சூடா சாப்பிட்டா நன்னா இறங்கும் நிறைய இறங்கும் நன்னா ஆறி போய் சாப்பிடக்கணுங்க போதும் சாப்பிட்ட வரை போதுமே சாப்பிட்ட வரை போதுமே தான் தோணும் நன்னா வேறம்ப சாப்பிடு நன்னா வேறம்ப சாப்பிடும் போட்டோம்னா இவளுக்கு உள்ளுக்குள்ள இறங்கவே இறங்காது நாக்கில் இறங்கவே இறங்காது பொதுவா அது மாதிரி சூடான ஆகாரங்கள் உள்ள போச்சுன்னா ஜெரிக்கவும் ஜெரிக்கும் உடம்பும் ஒரு புத்தன ரூபரும் இந்த ரீதியில அதனால நம்ம காரியக்கிரமங்கள்லாம் காத்தால ஆரம்பிக்கும் பொழுது ராத்திரி ஒருவேளை சுத்தம் பண்ணி இருந்தாலும் காத்தால ஒரு தடவை புனக திருப்பி ஒரு தடவை சுத்தம் பண்ணி கோலம் போட்டு தாயார் மகாலட்சுமி தாயார் சோசரங்கள்லாம் சொல்லிட்டு கௌசல்யா சுப்ராச்சார அம்மா பொன்னாட்டிகளும் சொல்லலாம் தப்பு கிடையாது சொல்லிண்டு ராமானுஜ தயாபாத்திரன் ஆரம்பிச்சு திருப்பல்லாண்டு திருப்பள்ளி ஏசி திருப்பாவை வரையும் சொல்லலாம் அதுக்கு மேல அதுக்கு மேலையும் நீராட்டம் வெண்ணையனந்த குணம் முன்பலாராவணந்தன் முறை அப்படி அதுவரையும் முடிச்சு கொடுத்தேன்னா திருவாராதனம் பூர்த்தி ஆயிருது புருஷால் பண்றது இல்ல அவ ஏந்த இப்படி இப்படிங்கிறதுக்கு நீங்க நன்னாவே அப்படி நல்லா தியானம் பண்ணேன்னா உங்களுக்கும் அருகதை உண்டு ஆராதனை பண்றதுக்கு எல்லாருமே ஒரே காரியத்தை எல்லாருமே ரிப்பிட்டேஷன் பண்ணிட்டு வந்தோம்னா மேற்கொண்டு அனுவர்த்திக்க முடியாது என்பதற்காக புருஷாளுக்கு இந்த காரியம் பொம்னாட்டிக்கு இந்த காரியம் இதே புருஷன் பொம்னாட்டி ஆவான் எப்ப தெரியுமா இங்கேருந்து பெருமாள் சன்னதிக்கு போறேன், பர்ஜார கைங்கரியம் பொம்னாடி இருக்கால பர்ஜார கைங்கரியத்துக்கு அடுப்பு மூட்டுறதுலேருந்து அந்த விறகு எடுத்து போறதுக்கு ஒருத்தன், அடுப்பு மூட்டுறதுக்கு ஒருத்தன் அப்படிங்கிற மாதிரி தலைகை அம்சம் பண்றது, அந்த தலைகையை கொண்டு வந்து எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறதுக்கு ஒருத்தர், இப்படி கைங்கரிய பண்ணால் விதவிதமா இருப்பா எல்லா இடத்துலையும். இவெல்லாம் யாரு? ஸ்திரீ பண்ற காரியத்தை தான் பண்ற. அது ஒண்ணு. சம்பிரதாய ரீதியிலையும், நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய ரீதியிலையும், புருஷ புராண அவன் ஒத்தனே புராண காலத்திலிருந்து, ஆதிகாலத்திலிருந்து, புராண ஆதிகாலத்திலிருந்து அவன் ஒத்தனே புருஷன். அப்ப மத்தவெல்லாம் யாரு? சந்தேகமே கிடையாது, பொம்னாட்டிகள் தான், அத்தனை பேரும் ஸ்ரீகள் தான். இந்த ஜீவாத்மா முழுக்க ஸ்ரீய ஸ்ரீகள் தான். இந்த பரமாத்மா ஒத்தன்தான் புருஷன். இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை அடையணும். இந்த லோக விருத்திக்காகவும் இந்த லோக சிருஷ்டிக்காகவும் இப்படி புருஷனும் பொம்னாட்டியுமா எம்பெருமான் படைச்சிருக்கானே ஒழிய, எல்லாருமே எம்பெருமானுக்கு ஆதீனத்தில் இருக்கிறவா தான். அந்த ரீதியில எம்பெருமானுக்கு பகவத் கைங்கரியம் பண்றது நம்ம ஆத்துக்காருக்கு பண்ணல. என்னன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, காத்தால ஆராதனத்துக்கு பார்த்தரெல்லாம் அப்படி அலம்பி புஷ்பம்லாம் எடுத்து வச்சு அப்படி வஸ்திரங்கள்லாம் நீட்டா ராத்திரி ஆச்சுன்னா தோச்சு அதை உலர்த்தி இதெல்லாம் பண்ணினோம்னா நம்ம புருஷனுக்கு பண்ணல. அதெல்லாம் புருஷ புராண நேரம் அவனுக்கு போய் சேர்றது. இந்த கைங்கரியெல்லாம் நானே எப்ப பார்த்தாலும் நானே அடுப்பு மூட்டினமா. எவ்வளவு வசத்தியான ஒரு அனுபவம். அந்த எம்பெருமான் இந்த அமுத சாப்பிடுறானோ, உங்க ஆத்துக்கார் பண்ணியா சாப்பிடுறான்? இல்ல, உங்க ஆத்துக்கார் கை காமிக்கிறதோட சரி, இந்த பதமா பண்ணது யாரு? நாம. நம்மளோட அமுதம் அவன் சாப்பிடுறான். எப்பப்பட்ட வசதியான ஸ்திதி! எம்பெருமானுக்கு நமக்கு எங்கேயா கிடைக்குமா? கிடைக்காது. அதனால இதெல்லாம் அந்த காலத்துல பெரியவாள்லாம் பார்த்து பத்ததியா உருவாக்கி வச்சிருக்கா. இதுல எல்லளவு சந்தேகம் இல்ல. யாருக்கும் ஒரு குறவு கிடையாது, யாருக்கும் வசதி கிடையாது. அவாவா காரியத்தை பண்ணலன்னாதான் தாழ்த்தி வருமே தவிர, இந்த காரியக்கிரமங்கள்லாம் நன்னா பண்ணணுங்கிறதுக்காக எல்லாமே இப்படி ரெண்டு பேரும் அனுசரணையா ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்ணா அந்த திருவாராதன ஓகோன்னு இருக்கும். அந்த திருவாராதன ஓகோன்னு இருந்ததுன்னா எம்பெருமான் மலங்குளிருவான். அந்த எம்பெருமான் மலங்குறினா குளிந்து போச்சுன்னா நம்ம வம்சம் நன்னா இருக்கும். அடுத்து வர குழந்தைகள்லாம் இந்த வம்சம் என்னமா என்ன கொண்டாடுறது, இந்த வம்சம் என்ன கொண்டா என்னமா கொண்டாடுறது. நேற்றுக்கு பார்த்தா இந்த மாதிரி ராவண குடும்பம் மாதிரி இருக்கக்கூடாது, இப்படி கொண்டாடப்படாது. கொண்டாடுறதுன்னா இப்படி நமக்கு பெரியவாள்லாம் பத்ததியா பண்ணி கொடுத்துருக்கா. அப்படி அந்த ரீதிய செங்கல் பொடி கூரை வன்பல் தவத்தவர் இந்த சன்னியாசிகளும் அப்படி காரியக்கிரமத்தை ஆரம்பிக்கிறாளாம். அது மாதிரி ஆச்சாரியம் சேவிக்க போகும்போது ஒசந்ததான சமர்ப்பிப்பதற்கு ஒசந்ததான வஸ்துக்கள் எதுவாக இருந்தாலும் அவாவாளுக்கு மனசுல எது சமர்ப்பிக்கணும் தோணுதோ சமர்ப்பிக்கலாம். பழத்திலேந்து காய்கறியிலேந்து பருப்பு வகையிலேந்து அக்ஷத அரிசி கூட சமர்ப்பிக்கலாம். ஏன்னா நம்மளால சன்னியாசிக்கு சாதனம் பண்ணி போட முடியாது, அன்னம் நிவேதனம் பண்ண முடியாது. நம்மளால சுவாமிக்கும், சுவாமி ரெண்டு சுவாமிக்கும், எம்பெருமானுக்கும் ஆச்சாரியனுக்கும். ஆனால் அந்த அக்ஷதையை கொண்டு போய் நேரம் ஒரு மூட்டை வாங்கி கொண்டு போய் கொடுங்க, தீர்க்காயசா நன்னா இருப்பேன். நேரடியா போய் சேரும் அது. அந்த திருவருத்து உதிரபந்தத்துல அந்த உதரத்துல போய் நேரம் சேருமா, எம்பெருமானுக்கும் சேரும், எம்பெருமானாருக்கும் சேரும். எம்பெருமானாருங்கிற ரீதியில எல்லா ஆச்சாரியருக்கும் அப்படி போய் சேரும். அது மாதிரி கைங்கரியம்னா இதுதான் கைங்கரியம் இல்ல. அங்க போனா பெருக்கி மொழுகி கோலம் போடுறது, ஆச்சாரியின் புழங்கள் எல்லாம் சுத்தமா இல்லையா சுத்தம் பண்றது, விளக்க மாத்த தொட்டு பெருக்கினாலும் ஒசத்தியான கைங்கரியம். ஏற்கனவே பார்த்தோமே கேடு சேவல் எம்பெருமான் வந்தானா என்ன வரம் கேட்கணும், தேயாத தலைப்பும் உடையாத பானையும் வேணும் கேட்டால அந்த மாதிரி ரீதியில இல்ல. நன்ன ஒசத்தியான கைங்கரியம். எம்பெருமான பார்த்தா கோவிலுக்கு போறோம், இங்கேருந்து போன நான் வெளியூர்ல இருந்து வந்திருக்கேன், அதனால சேவிச்சுட்டு போறேன். என்ன கெஸ்டா நீ, எம்பெருமான சேவிக்க வந்திருக்க கெஸ்டா? இல்லை, சிறப்பு விருந்தினரான நீ. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எம்பெருமான தேசிக்க வந்த சேவிக்க வந்த தாசபூதர்கள் ஒருத்தர். உள்ளூர்காரா தான் தொடச்சு கோலம் போடு பெருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. வெளியூர்ல இருந்து போனாலும், நம்ம ஊரை விட்டு ஊர் போனாலும், அங்க போனா தொடப்பம் இருக்கா கேட்டான். சுவாமி, எனக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம். இங்க ஆந்திரா தெலுங்கு, அங்க போனா கர்நாடகா, அங்க போனா மராத்தி, எங்க போனாலும் இப்படியும் கேட்டாலும் எல்லாருக்கும் புரியும். உலகம் உள்ள இப்படிதான் பண்ணியானோம். அது இங்கிலீஷ்காரனா இருந்தாலும் இப்படிதான் பண்ணியானோம். அவன் அவன் இப்படிதான் பண்ணுவான். அவன் வந்து இந்த மேலேருந்து அரிச்சா கீழே போகுமான்னு கூப்பிட போகாது. யாரா இருந்தாலும் யாருமே இந்த அந்த காலத்துல இப்படிதான் பண்ணியானோம். அது மாதிரி எம்பெருமானுக்கு இந்த மாதிரி விதவிதமான கைங்கரியங்கள், ஆச்சாரியனுக்கு கைங்கரியங்கள் பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து இது பண்ணலாமா அது பண்ணக்கூடாதோ அப்படிங்கறதெல்லாம் இல்லை. எத்த வேணா பண்ணலாம், எப்படி வேணா பண்ணலாம். தனம் நிறைய இருக்கேன், கவலையே படாதுங்க. ஐயோ போனா அது என்ன செலவிச்சிருவாள், அதெல்லாம் வேண்டாம். நீங்க ஏன் கவலைப்படுறேன், அவா செலவிக்க போறா, நன்னா செலவிக்கிட்டோம், நம்ம மெனக்கட்டும் கொண்டு போய் வைப்போம். ஆச்சாரியன் எடுத்து எல்லாம் கொடுத்தானா, ஐயோ இவருக்கா கொடுத்தோமே, யாருக்கோ கொடுத்துட்டாரே. நம்ம சமர்ப்பிக்கிறதுக்கு மட்டும்தான் நமக்கு அதிகாரம். நம்ம எதுக்காக சமர்ப்பிக்கிறோம்? தாத்பரியம் என்ன? அவர் உள்ளம் குளிரணும், அவர் நன்னா அனுபவிக்க வேண்டும். அவர் இதுல தான் அனுபவிக்கிறார், அவளுக்கு கொடுக்கறத அனுபவிப்பார். ஏற்கனவே முக்கரசிங்க சொன்னார், முக்கரசிங்கிற அப்படிதான். இன்னாரேனி யாரும் அவனுக்கு கிடையாது, தெரிஞ்சவா தெரியாதவானே கிடையாது. யாரானு வந்து எனக்கு கல்யாணமா ஒரு ஸ்மார்த்தர் வந்து சேவிக்கிறார், எல்லாரும் சேவிப்பார். நிறைய பேருக்கு ஐசிங்கர் ஐசிங்கர் பண்ணியிருக்காத கல்யாணமே கிடையாது. யாருக்கான கல்யாணம் நடக்கலைன்னா ஐசிங்கிட்ட போய் பிரார்த்திச்சுப்பா, முக்கூர் ஐசிங்கிட்ட. என் பசங்க என் பையனுக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்கிறது. உடனே அவர் கண்ணில் போடும், தடியம்மா இங்க வா. அது பொண்ணா இருக்கும் இல்லாட்டியா அவ பெத்தவாளா இருக்கும். பொண்ணா இருந்ததுன்னா இங்க வாமா, ரெண்டு பேரும் அந்த பக்கம் போய் பேசிக்கோங்க. அவளுக்கு ஒன்றும் புரியாது, என்ன பேசுறது? ரெண்டு பேரும் லைஃப் பார்ட்னரானும் ஆக முடியுமாங்கிறது அங்க போய் இன்னும் பேசிட்டு வாங்க. என்ன ஒரு திருடவர்தம் பாரு ஆச்சாரியனுக்கு. எங்க ஏன்னு நமக்கு அவமானமாயிட போறது, ஏன் சொல்ல போறாள்? அப்படி இல்லை, சம்பிரதாயம் என்ன இருக்கணும், மனுஷான் என்ன இருக்கணும். முதல்ல ஹிதம், மனுஷத்தன்மை வேணும், முதல்ல நன்னா இருக்கணும். எம்பெருமானோட சந்நிதி வாரத்துல யாரும் வசந்தவா கிடையாது, யாரும் மட்டம் கிடையாது, யாரும் எங்க வேணா எம்பெருமான் எழுதி இருப்பான். அதனால அவ உள்ள போய் பேசிட்டு வரட்டும், அங்க போய் பேசிக்கோங்கம்மா, பேசிட்டு வாங்க. உங்க ரெண்டு பேர்லாம் சேர்ந்து இப்படியே சொல்லுவார், அப்பா அம்மா எல்லாம் பக்கத்துல இருப்பேன், நீங்க கொஞ்சம் ரெண்டு பேரும் கொஞ்சம் சும்மா இருங்க, உனக்கு உங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுத்தன்னு நடத்த முடியுமா, அங்க போய் பேசிட்டு வாங்குறாரு. இந்த பொண்ணு வளவத்தை போடுவோம், பையனுக்கும் திடீர்னு சொன்ன. சரி ஐசிங்க சொல்லிட்டாரு, லேமனும் உள்ளப்பா, அங்க கொஞ்ச தூரம் தள்ளி நின்று கொஞ்சம் வெக்கத்தை விட்டு, என்னடியம்மா நம்ம ஒன்னு சேரலாமா, ரெண்டு பேரும் நீ என்ன பண்ற நான் என்ன பண்ற ரெண்டு பேரும் பேசிப்பா. சில சமயம் ஒத்து வராது, அடியே தாசன் அப்படின்பா. அப்படியா, சரி போ, வேற யாரும் பாத்துக்கலாம், ஒன்னும் விஷயம் இல்ல. ரெண்டு பேருக்கும் சொல்வார், ரெண்டு பேருக்குமே நல்ல இடத்துல கிடைக்கும். நான் சொன்னேன் மூதேவி, அவனை கல்யாணம் தொலைச்சிருக்காமனா அப்படி வெய்ய மாட்டேன். நம்மள இருந்தா என்ன பண்ணுவான், மனக்கட்டும் கூட்டு சொல்றோம், ஒரு பெரியவன் இதை விட என்ன வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? அந்த ஸ்திதி கிடையாது ஐசிங்கிட்ட. ஐயோப்பா அப்படியா, சரி போனா போறது விட்டுடு. அவளுக்கு ரெண்டு பேருக்குமே நல்லதாமையும், ரெண்டு பேருக்குமே நல்லதாமையும். இதுல நான் ஒருத்தன் நான் சொன்னதை கேட்கல, இன்னொருத்த நான் சொன்னதை கேட்கலங்கிறதே கிடையாது, நன்னா இருங்க. அப்படி அவ ரெண்டு பேரும் ஒத்து போயிட்டாலே, அதுக்கப்புறம் அப்பா அம்மா பதில் சொல்லு, உங்களுக்கு என்ன வேண்டியிருக்கு, கல்யாணத்தை நடத்த வைக்க வேண்டியதுதான் காரியம் அப்படின்ப. இல்ல அவ வசதிப்பட்டவா, என்னால அவள்லாம் செய்ய முடியாது. அப்படியா, என்ன நீ கேப்பையாரா? அடுத்த செகண்ட் அவரை பார்த்து, நீ எவ்வளவு கேப்ப வரதட்சணை சொல்லு. அடியே தாசன் அப்படிலாம் ஒண்ணு இல்லை, அடியே தாசன் பொத்துன்னு கால ஐசிங்க இருக்க, நான் 8 பவுன் கேட்டு ஏற்கனவே 8 பவுன் போட்டாதான் எங்க அத்தை சேர்த்துப்பேன், இல்ல வைர நெக்லஸ் வைர முக்குத்தின்னு சொல்ல முடியுமா என்ன? அப்படியும் ஒருத்த சொன்னான், சொல்லிட்டான். அப்படியும் ஒருத்தன் சொன்னான், உடல அப்படியும் ஒருத்த என்ன சொன்னான், இல்ல அவ ஸ்டேட்டஸ் என்ன, என் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா, ஏன்டா அது தெரியும் ஏற்கனவே, நீ பணக்காரா, அவ சொல்லிட்டா ஏற்கனவே. எப்ப அவ வாய் தந்து பொண்ணாத்துக்கார சொன்னாலும் உன் ஸ்டேட்டஸ் ஜாஸ்தியும் புரிஞ்சுட்டேன். இந்த பணத்தை வச்சு என்ன கட்டி அழப்போற அப்படியே கேட்டார், இந்த பணத்தை வச்சு என்ன கட்டி அழப்போற அப்படின்னு. அதெல்லாம் அறிய ஆச்சாரிய நியாயம் தான் நிர்மதிச்சாலும் இதெல்லாம் ஆத்து வழக்கம், இதெல்லாம் நாங்க ஆத்துல பாத்துக்கிறோம். உனக்கு என்ன அதுதான் முக்கியமா அப்படின்னாரு. ஆமா, ஐசிங்க தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, எங்களுக்கெல்லாம் அதெல்லாம் கௌரவம் அப்படின்னாரு. சரி, அஞ்சு ஒரு பத்து நிமிஷம் அங்க உட்காந்துக்கோ அப்படின்னார். உட்காந்துட்டார் டேய் அப்படின்னு திரும்பி பார்த்தார். எதுவும் சொன்னார், மறுபடியும் இங்க மத்த காரியம் எல்லாம் நடந்திருக்கு, எல்லாம் சேவிச்சுருக்கா, எல்லாம் ஆச்சு, பத்து நிமிஷம் ஆச்சு. திடீர்னு நாலு பேர் வந்தா, எல்லாம் பார்த்தா ஒயிட் அண்ட் ஒயிட்டு பேண்ட்டு, ஒருத்தர் சட்டை, ஒருத்தர் வந்து என்னன்னா சட்டையும் அவுத்துட்டு அப்படி பவ்யமா, ஒருத்தர் அங்கவசத்தை போத்திட்டு ஒரு விதமாக ஒரு நாலு பேர் வந்து நிக்கிறா. ஆ வா வா வா, நான் தான் கூப்பிட்டேன், இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆனோம், நீ பாத்திர கடைக்கார வந்தானே? ஆமா. சாதாரணமா புழங்குறதுக்கு என்ன செட்டு வேணுமோ அந்த செட்டு முழுசையும் கொடுத்துரும், நான் மரத்துல இருந்து பணம் கொடுத்துறேன். ஆச்சாரியா நீங்க நியமிச்சா போதும், நான் கொடுத்துறேன், எல்லாம் தானே நடக்கும். சாஷ்டாங்கமா உந்தான் சேவிச்சான் பாத்திரம், உடனே போன் அடிச்சான், பாத்திரம் வந்துருத்து. அடுத்தது தங்க நகைக்காரன், அவன் தான் உன்னால என்ன பண்ண முடியும் ஆச்சாரியா? அவருக்கு மாதிரி என்னால கொடுத்துட முடியாது, இதெல்லாம் எட்டு பங்கு வேலை, இருந்தாலும் சுவாமி நியமத்துக்காக நான் ஒண்ணு தரேன் அப்படிங்கிறது. சரிடா, திருமாங்கல்யம் நான் போட்டுடுறேன், மீதி என்ன உன்னால என்ன போன முடியும்? உடனே திருமாங்கல்யத்துக்கு தாமடம் கொடுத்துருவார். அடுத்தது கொண்டு வந்துட்டான் வயிறு அடிக்கும் வயிறு எதுவும். ஆச்சாரியே சொல்லிட்டாரு, இதுக்கு மேல நம்ம தயங்கப்படாது, லக்ஷ்மி தானே வரும் அப்படின்னு கொண்டு வந்துட்டான். ரெண்டு அடிகா கொண்டு வந்துட்டான். இதெல்லாம் எவ்வளோடா ஆறுது ஆச்சாரியா? பத்து பவுன் ஆறுது. நீ எத்தனை கேட்ட? நீ எட்டு பவுன், ரெண்டு பவுன் ஜாஸ்தியா இருக்கு, வச்சுக்கோப்போ. அடுத்த தடவை பொங்கலுக்கெல்லாம் சீர் கேட்கப்படாது அப்படின்னு அவன் நினைச்சே பார்க்கலாமா? ஏதோ இந்த மாதிரிலாம் பேசுவார் ஆச்சாரியன் எதிர்பார்க்கவே இல்லை. சிஷ்யன்தான், மரத்து சிஷ்யன்தான், தோப்புன்னு காலை வந்துட்டான். அடியே அடியான மனுஷன்னா அப்படிலாம் வேண்டாம், நானே போட்டு கல்யாணம் இருக்கேன். இதை முன்னாடி சொல்லியிருக்கணும், இதை முன்னாடி சொல்லியிருக்கணும். இது ஏன் குழந்தை? இது ஏன் குழந்தை? இது ஏன் பேத்தி மாதிரி? இது கல்லேருந்து தண்ணி வராம வச்சுக்கோ, அது போதும் எனக்கு. நீ இதெல்லாம் ஒன்னும் எனக்கு ஒன்றும் கரணை காட்ட வேண்டாம் அப்படின்னு வித விதமா. அடுத்தது சாரி, ஒன்பது கொஞ்சம் சாரி என்ன, இது என்ன கொண்டது கொடுத்துட்டான். இது கண்ணெதிர்க்க நடந்த விபவம் கலியனோட பிரபாவதாரம். கலியன் அந்த காலத்து மிரட்டி வாங்கிக்கணா, ஆனா இவர் என்ன, அவர் கூர்வேல், இவர் என்ன திருதண்டம், திருதண்டத்தை வச்சுட்டு அர்த்த காலத்தையும் பண்ணி சாதிச்சுட்டாரு. அதே மாதிரி ஸ்மார்த்தர் ஒருத்தர் வந்தார், இந்த மாதிரி வைஷ்ணவாளுக்கு தான் அவெல்லாம் பண்ணுவார், அதெல்லாம் கிடையாது. இருந்தாலும் அவர் வந்து, நான் எப்படி இருந்தாலும் பரதேசி, எப்படி இருந்தாலும் ஒருத்தர் தான் நான் அண்டியானோ, அந்த ஆச்சாரியன் அண்டிட்டு போறேன்னு எனக்கு என்ன வந்துருது அப்படின்னா, சரி சரி போய் கேட்டுக்கோங்க எல்லாம் விட்ட, சும்மா சும்மா எல்லாரும்லாம் போய் கேட்கப்படாது, அவரை போய் தொந்தர உள்ள இருக்கவெல்லாம் இப்படிதான் இம்சை பண்ணுவா. அதெல்லாம் நம்ம பொறுப்படுத்தாம போய் ஆச்சாரியன் திருவடி வாரத்துல போய் விழுந்தோம்னா நாளைக்கு காத்தால பொண்ணும் பிள்ளையும் அழிச்சுனு வந்துருன்ட்டு. டேய் நாளைக்கு என்னடா நட்சத்திரம், என்ன முகூர்த்தம், உன் பொண்ணுக்கு என்ன நட்சத்திரம் வரிசையா கேட்டார். பக்கத்துல யாரா வாத்தியார், அரியன் தாசன், நாலு பேர் வந்து விழுந்தா. அரியன் தாசன் நாலு பேர் வந்து விழுந்தா, நல்ல நாள், நாளைக்கு நாள் நன்னா இருக்கா பார்த்து சொல்லு. ஐசிங்க சுட்டு அதுல எந்த குறவும் இல்ல, நட்சத்திரம் நல்லா இருக்கு, இவாருக்கெல்லாம் பொருத்தமா இருக்கு. அப்படியா, முகூர்த்தம் என்ன சொல்லு, எங்க கல்யாணம்? ஆச்சாரியன் சந்நிதி வாரத்திலேயே நேரைய, டேய் நாளைக்கு எல்லாம் சீக்கிரம் முடிச்சிருங்க, அபிகமனம் எல்லாம் முடிச்சிருந்து அங்க முன்னாடி முடிச்சிடணும், இந்த இடத்த காலி பண்ணி கொடுத்துடணும் கல்யாணத்துக்கு. அத்தனை பேர் வந்துட்டு இருக்கா, கல்லால கோலாலம் உற்சவம் நடந்துட்டு இருக்கு, சீக்கிரம் அபிகமத்தை முடிச்சுட்டு அந்த இடத்த காலி பண்ணி கொடுத்துரு, இங்கதான் கல்யாணம். தான் வந்து உட்காந்துட்டேன், நீ வந்துட்டு போனா போதுன்ட்டு ஒரே வார்த்தை, நீங்க சம்பந்தியும் நீங்களும் வந்துட்டு போங்க, பொண்ணும் பிள்ளையும் அழிச்சுட்டு வாங்க, கல்யாணம் பண்ணி ஆத்துக்கு அழிச்சும் போயிடுங்க. அதான் நடந்தது, பொண்ணும் பிள்ளையும் தான் அழிச்சுன்னு வந்தா, கல்யாணம் நல்லா நடந்தது. அவளுக்கு என்ன கல்யாணத்துக்கு கொடுக்க முடியுமோ கொடுங்க, எனக்கு யார் என்னென்ன சமர்ப்பிக்கணும் எடுத்து வந்தாலும் கொடுத்துருங்க அப்படின்ட்டு ஒரே வார்த்தை. நம்மள இருந்தா விடுவாமே, அவன் பத்தாயிரம் கொடுத்துவான், ஒரு லட்சம் கூட கொண்டு வந்திருப்பான், என்கிட்ட கொடுத்து என்கிட்ட சமர்ப்பிச்சுட்டு நான் அவளுக்கு கல்யாணத்தை பண்ணிக்கிறேன். நம்மள இருந்தா அப்படிதான் சொல்லுவான் இல்லையா? நம்ம நல்லவன் தான், நம்ம தப்பு இல்ல, என்கிட்ட கொடுத்துரும், அவளுக்கு என்ன ஹிதமோ பண்ணிப்போம் அப்படிங்கிறது. அதான் ஆச்சாரிய கடாட்சங்கிறது. அவள் லட்சம் ரூபா கூட கொண்டு வந்துருவான், கோடி ரூபாய் கொண்டு வந்தா நம்ம என்ன இருது, அங்கேயே நம்ம உசுர விட்டுருவோம். ஆச்சாரியன் என்ன பண்ண, உடனே எனக்கு என்னென்ன தரணும், உடனே அங்க பின்னாடி இருந்து எல்லாம் காதை கடிக்கிறான். ஆச்சாரியா இல்ல, இன்னைக்கும் பார்த்து பெரிய மனுஷன் வந்திருக்கான், ரெண்டு பேரு சுவாமி இப்படி சாதிக்க கூடாது, இப்படி ஒரு முறை முறைச்சார். அந்த பக்கம் தள்ளி நில்லு நீ, ஒரே வார்த்தை அந்த பக்கம் தள்ளி நில்லு நீ. அவனையும் இந்த தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா ராஜகோபுரம் கட்டின்னு இருக்க சமயம் எவ்வளவு பணம் வந்தாலும் தேவைப்படும். அது கொல்ல கொல்ல அப்படியே சாப்பிட்டு இருக்காது, பெருசா பகாசுரன் மாதிரி சாப்பிடுறது. மறுநாள் காத்தால என்ன பண்ணுவோங்கிற பயம் அவளுக்கும் திக்கு திக்குன்னு இருந்துட்டு இருக்கு. இப்படி ஆச்சாரியன் சொல்லிட்டாரு, என்ன வந்தது கூஞ்சுது. ஆளுக்கு பாத்தியா பிரிச்சு கொடுத்தாரு, ரெண்டு குடும்பமும் நன்னா இருந்தோம். இதுக்கு நடுவில் மூணா பங்கா பிரிச்சு ஒன்னு பொண்ணு மாப்பிள்ளை கையில கொடுத்துட்டாரு. நீ போய் கொடுத்தாலும் மறுத்திக்கோ, மீதி ரெண்டையும் நீங்க வச்சுக்கோங்க. நீ அவனை தொந்தரவுப்படாது, அவன் உன்ன தொந்தரவு பண்ணக்கூடாது. ரெண்டு பேரும் கல்யாணம் ஆயிருத்தா இல்லையா, அவ்வளவுதான். இன்னொரு தடவை பொண்ணோ பிள்ளையோ இங்க கண்ண கசையின்னு என்னோட சன்னதிக்கு வரப்படாது அப்படின்னு அவருக்கு தாங்கவே இல்லை. எனக்கு போய் எனக்கு போய் உனக்கு என்ன, நீயும் சேதனன் தான், நீயும் பிராமணன் தான், நீயும் ஒரு மனுஷன் தான். அதான் பிராமணன் தான் இல்ல, நீயும் ஒரு மனுஷன். என் கண்ணதற்க யாரும் கஷ்டப்படக்கூடாது, ஒரே வார்த்தை, என் கண்ணதற்க யாரும் கஷ்டப்படக்கூடாது. அப்படி கல்லோல கோலாலகம் கல்யாணம் நினைச்சார். விருந்து விருந்து எங்க ஆசிரமத்தில் தான், எல்லா மரத்துல தான் விருந்து, அபிகமனத்தில எல்லாம் விருந்து. எங்க நினைச்சே பார்த்திருப்பாரு அந்த சுவாமி, ஏதோ ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா வாங்கிட்டு போலாம், 10000 ரூபாய் கொடுத்தா கொஞ்சம் நன்னா பண்ணலாம் நினைச்சுட்டு இருந்திருப்பார். நடந்தது வேற கல்லோல கோலாகலன்னு. செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவள் தங்கள் திருக்கோயில் செங்கிடுவான் புதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்குடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கையக்கண்ணானை பாதையில் ஒரு உங்கள் பிழப்படை தோட்டத்துவாவியல் பாஞ்சராத்திர சாஸ்திரத்துல எம்பெருமானுக்கு திருவாராதன கிரமத்தை அப்படி சொல்லித்தராலாம். என்னென்ன எம்பெருமானுக்கு ஐஷங்கிட்ட சேவிச்சிருப்போம், அப்படி கொடை போடுறது, சாமரம் வீசுவது, திருவாள வட்டம் வீசுவது என்பதாக விதவிதமா, அப்புறம் சந்தனம், இந்த மாதிரி விதவிதமா எம்பெருமானுக்கு அப்படி சமர்ப்பிச்சு புஷ்பங்கள்லாம் சமர்ப்பிச்சு வெள்ளி விநாயகங்கிறது தான் சேவிக்கணும். அந்த சாத்துப்படிங்கிறது நன்னா பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து அனுபவிச்சு அனுபவிச்சு அனுபவிச்சு அனுபவிச்சு ஒவ்வொரு புஷ்பத்தையும் சாத்தியாகும். ஒவ்வொரு புஷ்பத்தையும் நிதானமா எடுத்து எந்தெந்த புஷ்பம் யாருக்கு சௌரியமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்திதி. அதுல கூட எல்லா புஷ்பத்தையும் எல்லாருக்கும் சாத்த மாட்டார், இந்தெந்த புஷ்பம் இந்தெந்த பெருமாளுக்கு நன்னா இருக்கும் அப்படின்னு பார்த்து ஒவ்வொரு பெருமாளும் மேல இருக்க பெருமாள் மட்டும் நன்னா பாத்துக்கிறது, ரெண்டு பிரதான பெருமாள் பாத்துக்கிறது, அப்புறம் மீதிக்கெல்லாம் அப்படி இப்படி மாலை போறதுலாம் இல்ல. ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாலை போட்டு அது இதமா இருக்கா நன்னா இருக்கா. சுடி கொடுத்த சுடர் கொடியே இதான் ஆச்சாரியன் சுடி கொடுத்த அப்படி பார்த்து பங்குறா இருக்கா, நன்னா இருக்கா, அழகா இருக்கா, நேர்த்தியா இருக்கா. அந்த புஷ்பத்தை எடுத்து ஒரு நிமிஷம் அப்படி பார்ப்பார், அப்புறம் அவனை பார்ப்பார் சரியா இருக்கா, இது யாருக்கு சரியா இருக்கும் அப்படி பார்ப்பார். சுடி கொடுத்த சுடர் கொடியே ஆண்டாள் தான் ஆச்சாரியன் எல்லாருமே ஆண்டாள் தான், அது எல்லா அளவு சந்தேகமும் இல்லை. ஏதோ ஆண்டாள் பொம்மநாட்டி சூடி கொடுத்தா மாலையை போட்டு கொடுத்துட்டா அபச்சாரம் அபச்சாரம். ஆச்சாரியன் ஆச்சாரிய ஸ்தானத்திலிருந்து பண்ணி காமிச்சா பின்னாடி வர வம்சம் ஸ்ரீ வைஷ்ணவம் என்னுடைய குலதனம் அப்படி அந்த ஆச்சாரிய பூர்வர்கள் அத்தனமே ஆண்டாள் தான், அது எல்லாரும் சந்தேகமே இல்லை. அப்படி எம்பெருமான் அனுபவிப்பானாம். அந்த மகாராஜாவுக்கு பண்ற காரியம் மாதிரி கைங்க எல்லாம் பண்ணித்தராலாம். ஆழ்வாரம் சாதிக்கிற திருவுடை மன்னரை கண்டால் திருமாலை கண்டேனே அப்படின்னு எம்பெருமான சேவிக்குச்சு. அப்படி ராஜாதிராஜன் ராஜகுல திலகன் ரங்கராஜன் அப்படி நடந்து வரான் இல்லையா, நடந்து வர நடையழகு எம்பெருமான் ரங்கராஜன் தான் சேவிக்கணும், எல்லாம் சந்தேகம் இல்லை. என்னமா ஒரு பத்ததி, என்னமா ஒரு பத்ததி, எம்பெருமான் புறப்பாடு ஆயிடுத்துன்னா அப்பிரதட்சணமா போனாதான் பெருமாளை சேவிக்க முடியும். ரங்கநாதன் ஆஸ்தானத்தை விட்டு எழுந்தருளிட்டான்னா நீங்க சன்னதியெல்லாம் பிரதட்சணமா பண்ணிட்டு போனோம்னா அவனை சேவிக்க முடியாது, அந்த நடைய சேவிக்க முடியாது. அவன் திருப்பி இன்னொரு ஆஸ்தானத்தில் ஏறி அமுது கண்டு இருப்பான். அவ்வளவு சுறுசுறுப்பு அவனுக்கு வந்து, இந்த மாதிரி மத்திய நிதானமா புறப்பாடு பண்ணிட்டு இப்படி எல்லாத்துக்கும் வேடிக்கை பார்த்துட்டு பராக்கு பார்த்துலாம் போக மாட்டான். டான் டான் டான் டான் அந்த நாலுகால் மண்டபத்துல நின்று நிக்கிற நாழிதான், உபசாரங்கள்லாம் பண்ற நாழிதான் நம்ம சேவிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ராஜ நடைதான், என்ன நட என்ன நட, தோல்ல ஏலப் பண்ற மாதிரியே தெரியாது. அப்படி கம்பீரமா ஒய்யாரமா நடந்து போயிட்டு இருப்பான் ஜம்முன்னு ரங்கராஜன் இல்லையா. நம்பருமாளுக்கும் ராஜாக்கும் உள்ள சாமியத்தை இந்த பாசுரத்துல காமிச்சு கொடுக்கறால என்ன அப்படின்னா, சகல பரிஜனங்களோடு அப்படி மந்திரி சேனை தலைவன் என்பதாக எல்லாரையும் சேர்த்துண்டு சேவகர்கள் இத்தனையும் வச்சுட்டு அந்த ராஜா வந்து ராஜ்யத்தை ஆண்டு இருக்கான். இங்க என்ன இருக்குன்னா, வைகுண்டேது பரே லோகே ஸ்ரீயா சாத்தம் ஜகத்பதிஹி அப்படி எம்பெருமான் நித்தியரும் முக்தரும் அப்படி விதவிதமா கைங்கரியம் பெறாலாம். அந்த வைகுண்ட லோகத்துல விதவிதமான கைங்கரியங்கள் எத்தனை கணங்கள் கணங்கள் கோடி நிறைய விதவிதமா. அது மாதிரி சாமர வீசுறதுக்கே ஒரு 10-12 பேர் விதவிதமான கைங்கரியங்கள். ஒவ்வொரு கைங்கரியங்களும் அப்படி எம்பெருமானுக்கு பார்த்து பார்த்து பார்த்து செய்யறதுக்கு ரங்கநாதன் சன்னதியில போனோம்னா ஒரு பட்டையை எடுத்து அடிக்கிறதுக்கு ஒருத்தர் பட்டையை எடுத்து படான்னு கீழே அடிப்பார். என்னன்னா, வழி விலகுங்கோ, அடுத்தது எம்பெருமானுக்கு ஒரு காரியம் நடக்க போறது, வழி விட்டு நெல்லுங்கோ அப்படின்னு ஒசத்தியா அப்படி வருது பட்டை. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு அருளப்பாடு, அடுத்தது என்ன காரியம் நடக்க போறதுங்கிறதுக்கு ஒரு அருளப்பாடு, அவரை யாரு காரியகர்த்தாவோ அவளை கூப்பிடறதுக்கு ஒரு அள்ளப்பாடு, காரியம் என்னங்கிறதுக்கு ஒரு அள்ளப்பாடு அப்படி. ஏன்னா எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றவாள் யாருன்னா வசத்தியான முத்தர்கள், ஜீவன் முத்தர்கள் இவாள்லாம் சொல்றாமல் அந்த மாதிரி இவாள் நித்திய சூரிகளா இருந்து இங்க வந்தவா தான். அதனால எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ற அத்தனை பேரும் நித்திய சூரிகள் தான். அதனால அவளையும் மரியாதையா கூப்பிடணும். அருள் அப்பாறு வேத விண்ணப்பம் அருளப்பாடு தெருச்செவி சாத்துவார் விதவிதமா கூப்பிடுவார். அருளப்பாடு பட்டர் அப்படின்பா பட்டர் வருவார், பட்டர் வரணும் அப்பதான் பட்டர் ஆயிடுச்சுன்னு ஒருத்தர் இந்த பட்டையை அடிப்பான், அவருக்கு ரெண்டு பேர் போவான், தெருவடி பந்தம் ஒன்னு போகும். இந்த மாதிரி ஒவ்வொரு கைங்கறிய பாரு இருக்கும். ஏழை பண்றவாலையும் இப்படிதான் கூப்பிடுவார். அப்படி ராஜாவோட ஒரு ஸ்திதியில எம்பெருமான் அப்படி இருக்கான. ராஜா என்ன பண்றான், ராத்திரி ஆச்சுன்னா நகர சோதனை பண்றான். ஏன்னா தன்னுடைய ராஜ்யம் நன்னா நடந்து இருக்கா என்பதற்காக. எம்பெருமான் என்ன பண்றான், அந்தரியாமியாக எல்லாருடைய ஹிருதயத்துக்குள்ளும் இருந்து ஆத்மாக்குள்ளையும் புகுந்து நின்று போந்து விளையாடி உள்ளுக்குள்ள நின்று என்ன பண்றான், ஆராய்ந்து சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்துன்னு உள்ள உட்காந்து என்ன பண்றானா, அப்பாடி நீ வந்த காரியம் என்ன, நீ இப்ப பண்ணிட்டு இருக்கிறது என்ன, நீ பண்றது நல்லதா அல்லதுதான், அறாத செயல் பண்றியா அப்படிங்கறது எம்பெருமான் காமிச்சு காமிச்சு கொடுப்பானா. அவன் ஆரம்பத்திலேருந்து நீ நன்னா இருக்கணும் தான் எல்லாத்தையும் கொடுத்துருக்கான், நம்ம தான் அதெல்லாம் விட்டுட்டு விலகி போயிட்டு இருக்கோம் பிராரத கர்மா அப்படி. அது மாதிரி ராஜ்யத்தை என்ன பண்றான், ராஜா வந்து சிக்ஷை பண்றான் ரஷனை பண்றான் ரெண்டு விதமாகவும் இருக்கானா. எம்பெருமான் என்ன பண்றான், பையோயோ துயில் குண்ட பரம்பரனே அப்படி யோக நித்திர பண்ணி பிரத்யும்ன சங்கர்ஷண அப்படி வரிசையா விபவாவதாரங்கள் வியூவாவதாரங்களா வந்து அப்புறம் விபவாவதாரங்களா பிரவர்த்தனை பண்ணி அப்படி ரஷனம் பண்றாளாம். ராஜா என்ன பண்றான், துஷ்ட ஜந்துக்கள் எல்லாம் காத்திருக்க பொண்ணு போய் வேட்டையாடி சாம்ராஜ்யத்தை சம்ரட்சணம் பண்றான். அது வந்து எண்ணிக்கை ஜாஸ்தியா வருதுன்னா காட்டுக்குள்ள உள்ளுக்குள்ள வந்து இப்பயும் பார்த்துட்டு இருக்கோம், காட்டுக்குள்ள இருந்து உள்ள பூந்தது, கரடி பூந்தது, யானை பூந்தது, சிறுத்தை வந்தது, நம்மளும் நியூஸ் பேப்பர்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி காக்கை நாடி தேனுகுணம் களிரும் புல்லும் மடிய வேட்டையா அடி வருவானை விருந்தாவனத்தே கண்டோமே அப்படி ஆசிரித விரோதிகளை எம்பெருமான் வேட்டையாடி நம்மள்கிட்ட இருந்து அதெல்லாம் களைஞ்சு இந்த தாமச பிரகதிகள் நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் அப்படி அழிச்சு அகங்காரம் மமகாரங்கள் எல்லாம் அழிச்சு நம்மளை சம்ரட்சணம் பண்றானாம் எம்பெருமான். ஆச்சாரியன் ஆச்சாரியனோட இருந்து ராஜா என்ன பண்றான், கூட சேனாதிபதிகள் சிப்பாய்கள் போய் கைகினம் பண்றா. அதே மாதிரி எம்பெருமான் என்ன பண்றான், ஆச்சாரிய பொருள்களை வச்சுட்டு நம்ம சிஷ்ய ரட்சணம் பண்ணி சம்ரட்சணம் பண்றானாம் அப்படி. அதே மாதிரி எதிராஜம்னு எம்பெருமானாருக்கு ஒரு பேரு இல்லையா, எதிராஜ சப்ததியில கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து வைஷ்ணவ சம்பிரதாயம் என்பதான இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை எதிராஜ சப்ததி சுவாமி தேசிகன் திருவாக்கால வந்து அப்படி சம்ரட்சணம் பண்றாராம். அந்தரங்க பக்தர்களோட ஹிருதய கோஷங்கள்ல அப்படிங்கிறாராம். எப்படி அப்படின்னா, குரத்தாழ்வன் வியாசசூத்திரம் பண்ண சீபாஷ்யம், அந்த கோஷத்துல எம்பெருமானார் இருக்கார். அது மாதிரி திருக்குறகை பிரான் பில்லான் பகவதுஷியம் காலக்ஷேபம் நமக்கு கிடைச்சது. எப்படி ரஷணம் பண்றார் பாருங்க, தானே கூட பண்ணலாம். நம்மள இருந்தா என்ன பண்ணுவோம், நம்ம எனக்கே தெரியும், நானே பண்றேன், எல்லாத்தையும் நானே பண்றேன்னு சொல்லுவோம். எல்லாத்துக்கும் தலையை கொண்டு போய் நீட்டுவோம். ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமா அனுவர்த்தி பண்ணிட்டு அவாலையும் சம்ரட்சணம் பண்ணிட்டு நமக்கு இத கிரந்தத்தை தெரிஞ்சாலே என்ன தெரியுது, பாஷ்யக்கார் தான் ஞாபகம் இருக்கும். சீபாஷ்யன்னா பாஷ்யக்கார் தான், பகத் விஷயம்னா பாஷ்யக்கார் தான். ஆனா பண்ணது திருக்குறுகை பிரான் பில்லான் அங்க கூரத்தாழ்வான், கூரத்தாழ்வன் ஞாபகம் பண்ணார். பாஷ்யக்கார் காலத்துல யாரும் சோட போனவா இல்லை, எல்லாருமே பாஷ்யக்காரரை விட 100 மடங்கு எல்லாவித சாமர்த்தியங்களும் உடையவர்கள். நன்னா ஞாபகம் வச்சுக்கணும், எல்லா சாமர்த்தியும் உடையவர்கள். அப்படி இருந்தவால என்ன பண்ணார், உடையவரே கதி சரணாகதின்னு இருந்தா. நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாருமே பெரியவா, வயசுலயும் பெரியவா, அத்தனை பேரும் வயசுலயும் பெரியவா, திருநட்சத்திரத்திலையும் எல்லாரும் பெரியவா தான். அப்படி தாச ஆச்சாரிய பீடம் அப்படின்னு எம்பெருமான் நியமிச்சுட்டான். சன்னியாசின்னு ஒருத்தர் வந்துட்டான்னா வயசு தாரதமியமோ அறிவு தாரதமியமோ பார்க்க கூடாதுங்கிறதுக்கு இது ஒரு சாட்சி பூதம். எம்பெருமானாருக்கு தெரியும், தெரியாதுங்கிறது கிடையாது. ஆனா எம்பெருமானாரோட நிச்சயமாவே வாழலாம், குவாலிஃபிகேஷன் ஜாஸ்தி தான், அது எல்லாம் சந்தேகமும் கிடையாது. இது தரிசனம், பாஷ்யக்காரே கொண்டாடி இருக்கார், நீதே பண்ணுங்க. அவ எல்லாம் வந்து என்னன்னா, இல்ல இல்ல நான் நம்மள மாதிரி சொல்றா, அவன் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி கொடுத்துருவா, நாங்க பாஷ்யக்காரே அப்படி அனுகிரகம் பண்ணிட்டுமே, நீ ரெடி பண்ணு, நீ ரெடி பண்ணாலும் நான் தான், நீ அந்த பாஷ்யத்தை சொன்னாலும் நான் தான் அப்படிங்கிற என்ன ஒரு கருணை, காரே கருணை ராமானுசா. அவர் தான் எம்பெருமான், அவர் தான் எம்பெருமானார், அதுல எல்லாம் சந்தேகம் இல்லை. இந்த மாதிரி அந்தரங்க பத்திரர்களோட ஹிருதய கோஷங்கள்ல அப்படி வீட்டிலிருந்து சம்பிரதாய சம்பிரஷணம். நாட்டிய நீ சச்சமயங்கள் அப்படி மாண்டன வேட்டையடையும் வேட்டையாடி வருவானை விருந்தாவனத்தே கண்டோமே. இந்த பிரகிருதி விசேஷம்தான் பிருந்தாவனம், அதுல சந்தேகமும் இல்லை. இதுல இந்த தாமச பிரதிகளும் மற்ற நீரீச்ச வாதங்களும் இங்க நிறைய நரிகளும் சிங்கமுமா புலியுமா இங்க அலைஞ்சிட்டு இருக்கு. இவைகள்டேந்து நம்ம சேத்தனர்களை ரட்சணம் பண்றான்னா அப்படி சம்பிரதாயத்தை சிதிய திருத்தி சீகோஷங்கள்லாம் கொடுத்து காலக்ஷேபம் பண்ணி காலக்ஷேபம் சொல்லிவித்து சொல்லிவிக்கப்பட்டு பாஷ்யக்கார காலத்திலே 4-5 பேர் காலக்ஷேபம் சொல்லிட்டு இருந்தா எம்பெருமானார் அதுக்கு அனுமதி கொடுத்திருந்தார். அவர் எம்பெருமானார், எனக்கு தான் குறவு வந்துருமோ, அவ காலக்ஷேபம் தான், நம்ம எல்லாம் பார்த்துட்டே இருப்போம். ஏடிக்கு போட்டியா அவர் பொண்ணு சங்க உபநேசம் பண்றான், ஏடிக்கு போட்டியா ஏன் திருக்கியவா, அங்கேயே வெளியே வேற ஊர்ல வச்சுட்டு இருக்கலாமே, ஏன் சுவாமி ஒரே ஊர்ல ஏற்பாடு பண்ணி, நீங்களாம் கொஞ்சம் சொல்லியிருக்க கூடாதா, பொதுவா சொல்லுவோம் ரெண்டு இடத்துல, நான் வந்திருக்கிறதுல அவர் எப்படி உபன்யாசம் பண்ணலாம் அப்படின்னு. ஆனா எம்பெருமானர் அவர் தான் எம்பெருமானார் உடையவர். அது மாதிரி ராஜா என்ன பண்ணுவான், இந்த வேட்டை கலப்பு நீங்கிறதுக்கு பிருந்தாவனம் சொல்ற மாதிரி நந்தவனங்கள்ல போய் அப்படி உல்லாசமா இருந்துட்டு அவனுக்கு விசிறி வீசுவா, சந்தனம் பூசி விடுவா, எவ்வளவு காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்காரு காட்டுல போயிட்டு அப்படின்னு எல்லாம் பண்ணுவான். கூட ராணி இருந்து எல்லா காரியத்தையும் பண்ணுவாராம். அதே மாதிரி விடாய் தீர்த்தல் எம்பெருமான என்ன பண்றார், இந்த சீகோஷங்கள்ல மறைந்து இருந்து அப்படி விடாய் தீர்த்திக்கிறாளாம். எல்லாமே என்ன சொல்ற, சுவாமி தேசிகனாட்டும் எம்பெருமான சாதிச்சார் ஆலவந்தாராகட்டும் அப்படி எல்லா எல்லா கோஷங்கள்லயும் நம்மாழ்வானே எதிர்காலத்து ஒரு ஆச்சாரியன் வரப்போறான், தேசிகன் தேசிகன் தேசிகன் காமிச்சு கொடுக்கிறார், ஆச்சாரியன் எதிர்காலத்துல வருவான் அப்படிங்கிறார். அந்த ரீதியில ஆழ்வார்கள் தங்கள் காமிச்சு கொடுக்கிறாளா, தங்கள் திருக்கோயில் சங்கிருவான் போதந்தார் அப்படி விடாய் தீர்ந்து அப்படி சந்துஷ்டியாக இருக்கிற சமயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தங்கள் திருக்கோயில் செங்கருவான் போதந்தார். அந்த தங்கள் திருக்கோயில்ங்கிற மூலமாக ஆண்டாள் பதவிபாகம் பண்றா. எப்படி அப்படின்னா, தங்கள் திருக்கோயில் ரகசியத்தை சாரமானது. தங்கள் இல் கோயில் வருது இல்லையா, இல் கோ இல் தான் அது, கோ அரசன் இல்ல எம்பெருமான், இல் இருக்கும் இடம். அது மாதிரி தங்கள் இல், தங்கள் இல்னா அஷ்டாட்சரமா, அதுல வந்து தங்கள் திருக்கோயில் வருது இல்லையா, திரு வருது இல்லையா, திரு இல் அவர் பிரிச்சு பாக்கியம் காமிக்கிறார். துவயமா அது, ஏன்னா திருன்னா தாயார் வந்துடுறான், அந்த எம்பெருமான் இருக்கான், சிவன் நாராயண சமம் சமம் பிரபத்திய சிமதே நாராயணாயனம், அது சந்துருது. அது மாதிரி கோயில், கோயில் வருது இல்லையா, அது கோ அப்படின்னு திருத்துறார். கோயில் என்னதா பதவி விவாகம் பண்றார், அது என்ன சர்மஸ்லோகம், சர்வதன்மா பரித்தக்கிய மாமேகம் சரணம் வச்ச அகந்த்வா சர்வ பாபேபியோ மோட்சாமி மோட்ச சுகர். கோ அப்படின்னா அரசன்லேந்து ஆச்சாரியன் வரை அந்த வார்த்தைக்கு வரும், கோ பசுக்கள் தான் வரும், கோபாலன் பசுக்களை மேய்ப்பவன், கோபாலன் ஆச்சாரிய பூர்வோத்தமர்களை உருவாக்குபவன், சம்ரட்சிப்பவன், மேய்ப்பவன். இவன் தான் மேய்ப்பவன், யாரையோ மேய்ப்பவன் சொல்லிட்டு இருக்கான், இவன் ஒத்தனே மேய்ப்பன். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மள்கிட்ட இருந்து எல்லாம் கடை வாங்கினே சொல்லிட்டு இருக்கா. ஆராதனம் திருப்பலி இன்னும் வந்துருத்து, ஜோதசம்ப வந்துருத்து, தீர்த்தம் வந்துருத்து, சராரி வந்துருத்து, நம்ம வாய மூடின்னு இருக்கவரை எல்லாம் வரும், நம்ம ஆத்து வாசலுக்கும் வரும். அந்த ரீதியில இந்த சம்பிரதாய நிர்வாகத்தை உங்கள் புழக்கடை தோட்ட துவாவியல் சங்கரணி வாய் நகன் தாம்பல் வாய் கும்பினகன்னு தாயார் காமிச்சு கொடுக்கிறாராம். எல்லே இளங்கலியே இன்னும் முரங்குதியோ செல்லின்றை மீன் நங்கை மீர் போதுகின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயிரது மல்லீர்கள் நீங்களே நானே தானாயிருக ஒல்லை நீ போதாய் உனக்கு நிவேருடைய எல்லாரும் போந்தாரா போந்தார் போந்த நீக்குள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடையில் உரம்பாவாய் எல்லே இளங்கிலியே இன்னும் முரங்குதியோ. அம்மாடி இளங்கிலியே இன்னும் தொங்கின்னு இருக்கிய அறியம்மா எழுந்துக்கோ அப்படிங்கிறாளாம். ஏன்னா வசத்தியான ஒரு திருப்பாவை இவள், தாயாருக்கு ரொம்ப வேண்டியவள், எம்பெருமானுக்கும் ரொம்ப வேண்டியவள் இவள். இவளோட இவளை முன்னிட்டு நம்ம போய் அனுவர்த்தி பண்ணோம்னா நமக்கு எல்லாம் சங்கல்பமாகும், சித்தியாகும் என்பதாகவா. எல்லே இலங்கிலேயே அதனால்தான் வாடி ராஜாதி நம்மளாம் கூப்பிடுறோம்னா காரியம் ஆகணுங்கச்சே பார்த்து நம்ம காரியார்த்துக்காக கூப்பிடுவோம். வாடா ராஜாம்பா உங்களை மாதிரி உண்டா சுவாமி, உங்க அருமை பெருமை என்னன்னு நான் கேள்விப்பட்டு தெரியுமா, அச்சோ நான் நினைச்சே பார்க்கல அப்படின்னு என்ன காரியம் ஆனோம் அதான். அதுக்கப்புறம் நிதானமா இந்த காரியம் கூட நீங்க நீங்க பண்ணா நல்லா நடந்துடும் சொன்னேன், அதான் உங்கள்ட்ட சொல்லிட்டேன், நான் வேற ஒன்றும் இல்லை, உன்னை சொன்னதுக்காக செஞ்சானோ வேற வழி கிடையாது. ஏன்னா அப்படிலாம் சொல்லிட்டு போயிருந்துக்கானே, இன்னும் நாலு பேர்த்த போய் நம்மளை பத்தி நல்லதா சொல்லுவான், நம்மளால முடியும் வேற, ஏன் விட்டு வைப்பானே செஞ்சு கொடுப்போமே அப்படின்னு தோணுமா. அந்த மாதிரி எல்லே இலங்கிலேயே இன்னும் முரங்குதியோ சில்லன்றழியமின் நங்கை மீர் போதருகின்றேன். நம்மாடி மாதவா கேசவா கோவிந்தான்னு ஆயிரம் நாமம் பாடின்னு திருநாமத்தை சொல்லின்னு உன்னை கூப்பிட்டு வந்திருக்கோமே, பஜனை பண்ணிட்டு வருவோமே, உன் காதல விழையாரி அது ஜில்லுன்னு விழலையா அப்படிங்கிறானாம். என்னன்னா திருவுடை கோவிலை கண்டால் கருவுடை கோவிலை கண்டால் திருமாலை கண்டேனே அப்படிங்கிறதாக பாஷிகார் காலம் காலசேவம் ஆயின் இருக்கு. ஒரு சிஷ்யர் என்ன பண்ற, இங்கேருந்து போற, அந்த காலத்துல புத்த விஹாரம் ஜாஸ்தி, அதனால அங்க போன போற வழியில ஒரு புத்த விஹாரம் அப்படி எடுத்து ரெண்டு கையும் கூப்பினாராம், சேவிச்சார சாஷ்டாங்கமா 12 தடவை சேவிச்சாராம், ஏந்து போயிட்டு இருக்காராம். கோஷ்டிக்கு வரா முன்ன பண்ண பாத்துட்டு இருக்கா, 2 நாள் பார்த்தா 3 நாள் பார்த்தா 4வது நாள் வந்துட்டார் சுவாமி பாஷிகார்த்தர். அடியந்தாசன் ஒரு விஜயாபனம் என்ன சொல்லுங்க, இல்ல நம்ம காலசேவ கோஷியில ஒரு வேண்டாது ஒன்று வந்துட்டு இருக்கு, என்ன வேண்டாது என்ன விஷயம் அது சொல்லுங்க நான் பாக்குறேன். இந்த மாதிரி சேவிப்பாரா, என்ன சேவிப்பார், புத்த விஹாரத்தை பார்த்தா, ஜெயின விஹாரத்தை பார்த்தா, நம்ம பெருமாள் சன்னதியை பார்த்தாலும், திருப்பி சொல்லு, நம்ம பெருமாள் சன்னதியை பார்த்தாலும், சரி நான் விசாரிக்கிறேன். முன்னாடி இருந்து என்ன சொன்ன, புத்த விகாரம் ஜெயின விகாரம் பார்த்தா நல்லா சாஷ்டாங்கமா 12 தடவை சேவிக்கிறார் சுவாமி, சித்தாந்தம் சித்தாந்தம் தினம் சொல்றது சுவாமி காலக்ஷேபத்துல, இப்படி சேவிச்சானா நன்னா இருக்கா, நமக்கு 4 பேர் பார்த்தா நம்ம கோஷிக்கு நன்னா இருக்குமா. சரி நான் வரட்டும், நான் கேட்கறேன். மறுநாள் வந்துட்டார் காலக்ஷேப கோஷிக்கு, சுவாமி முன்னாடி வரோம், அடியன் தாசன் ராமானுஜதாசன் வந்து 12 தடவை சேவிக்கிறார் சுவாமியை, சுவாமியை கூப்பிட்டுட்டார் ஒரு சந்தோஷம், 12 தடவை சேவிக்கிறார் ஏந்துட்டார். நேத்திக்கு இந்த பக்கம் வரைச்சு ஏதோ புத்த விகாரம் இருந்துதான் கை கூப்பிடுறான், ஜெயின விகாரம் வந்தாலும் 12 தடவை கை கூப்பிடு. அப்படியா? கருடை கோயிலை கண்டான் திருமாலை கண்டேனே ஆழ்வார் சாச்சார், எனக்கு அதை பார்க்கச்சிய ஒரு பெரிய ஸ்தம்பம் ஸ்தூபம் எல்லாம் இருக்குன்னா அங்க எம்பெருமான் இருப்பான்னு எனக்கு மனசுல தியானம். அதனால ஒருவேளை இருந்துட்டான்னா சேவிக்காம போயிட்டா என்ன பண்றது? அதனால அது பெருமாள் கோயிலா இல்ல புத்தரா, புத்த விகாரமா ஜெயின விகாரமான அடியன் பாக்குறது இல்ல அடியன், ஏதோ ஒரு கட்டடம் இருக்கு பெருசா நன்னா இருக்கு, அதை பார்த்தா நான் சேவிச்சு விடுறேன் தப்புன்னு, எம்பெருமான் சன்னதி அங்க இருக்கும் நினைச்சு சேவிச்சு விடுறேன். அப்படியான்னு கொஞ்சமா ஞானம் கிடைக்காதாங்கிற ஆசை தான் தாபம் தான். திரும்பி பார்த்தா சிஷ்ய பாத்தியா, அந்த ஒரு ஸ்திதி வேணும், மனோர் ஸ்திதி வேணும். அந்த மாதிரி எல்லே இடங்களையே இன்னும் முறங்குது யோசில்லென்றைமீன் நங்க மீர் போதருகின்றேன் அப்படி அம்மாடி இந்த மாதிரி எல்லா நாமத்தையும் சொல்லி கூப்பிடறாலே எழுந்து போக வேண்டாமா அப்படின்னா, வல்லை உன் கட்டுரைகள் பந்தே உன் வாயறதும் வல்லீதுகள் நீங்கினே நானே தனாயுதுக. அம்மாடி நீ எல்லாத்துலயும் பெரியவதான் தலைவிதான், அதுக்காக இவ்வளவு தூரம்லாம் இருக்கிறதா, கொஞ்சம் எங்களோட சேர்ந்து வரக்கூடாதா அப்படின்னு கேட்கிறாராம். உடனே அவர் சொல்ற, என் மேல அபாண்டமா பழி சொல்லாதுங்க, நீங்கெல்லாம் வாய்ப்பு சொல்லக்கூடியவர்கள், உங்களோட நான் போட்டி போட முடியுமா அப்படிங்கிறாராம். வல்லீர்கள் நீங்களே நானே தனாயிடுக. உடனே எழுந்து வந்து சேவிக்கிறா, அம்மாடி நான் அபராத க்ஷமாபரணம் பண்ணிக்கிறேன். இதான் ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணமா என்ன அப்படின்னா, பேசிட்டு இருக்கோம் பேசச்சே இதுதான் சித்தாந்தம், இந்த மாதிரி சித்தாந்தம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், எதுக்கு இருக்க இல்ல இல்ல இப்படிதான் சித்தாந்தம், ஆசிரியர்கிட்ட கேட்டேன் காலக்ஷேபத்தில் கேட்டேன், எங்க பூர்வர்கள்லாம் இப்படி அனுஷ்டானம் பண்றதை பார்த்திருக்கேன் அப்படின்னு ஒரு சொன்ன. உடனே நம்ம என்ன பண்ணுமா, அது எப்படி இருக்கும் நம்ம யோசனை ஆராய்ஞ்சு பார்க்க கூடாது. உடனே அவர் சேர்த்து, அப்படியா நான் தான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் போட்டுக்கு, நான் நாளைக்கு தெரிஞ்சுக்கிறேன் ஆச்சாரிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன், இந்த மாதிரி வழக்கம் உண்டா ஒத்தரையாத. நம்ம வழக்கத்தை புறம் சொன்னால் ஆனால் நேரடியாக அவர்கிட்ட போய் மறுத்து பேசக்கூடாது. அப்புறம் சுத்தி அந்த பக்கம் வந்து, சுவாமி நீ சொன்னது வாஸ்தவம் தான் சரியா தான் இருக்கு, ஆனா இந்த மாதிரி ஒரு அனுஷ்டானம் பண்ணா அது சரியா, நீ சரியா இருக்கும் 100% சரியா இருக்கும், நல்லா தெரியும் போயிட்டு வரோம், நீ சொல்லி எனக்கு ஒன்னும் புத்தி அணுக வேண்டியது இல்ல. இடத்த காலி பண்ணு, அப்படி எதிர்த்து பேசக்கூடாது, துச்சமா யார்ட்டையும் பேசக்கூடாதான் சம்பிரதாயத்தை காமிச்சு கொடுக்கிறார். எல்லே இளங்கிலேயே இன்னும் முறங்குதியோ வசத்தியா திருப்பாவ. அதனால அவ என்ன பண்ண, வெளியே இருக்க இத்தனை பேர் பாவம் வந்திருக்காரு சிரமப்பட்டு வந்திருக்காரு, நான் தான் ஜாஸ்தியா பேசிட்டேன்னு சொல்லி சேவிக்கிறாளம். ஒல்லை நீ போதாய் உனக்கண்ண வேறுடைய எல்லாரும் போந்தாரா போந்தார் போந்தன் நீக்குள். அம்மாடி எல்லாரும் வந்திருக்காளா, நீயே பாத்துக்கோடி, எல்லாரும் வந்துட்டாலும் ஒன்னா கேட்டு இருக்கா, அவ வந்துட்டாளா இவ வந்துட்டாளா நம்ம எல்லாம் கேட்போமோண்ணா, மீட்டிங்க்கு வரணும் சுவாமி, கொஞ்சம் மீட்டிங்க்கு வரணும் நாளையாச்சு வந்தே இல்லாம இல்ல இல்ல இவர் சீஃப் கெஸ்ட் இல்லையா, போன் பண்ணி கேட்டுட்டே இருப்ப, போன் பண்ணி சொல்லுவார் அவசியம் நீ சீக்கிரம் வந்துடும் போகலாம் அப்படின்னு. இல்ல அந்த இவன் காம்படிஷன்ல காம்படிட்டர்லாம் வந்தாச்சா, பிரைஸ் வாங்கவெல்லாம் வந்தாச்சா, ஓத்திரியா கட்டிட்டு இருப்பார், என்ன பண்றது ஏற்பாடு பண்ணியாச்சே பொறுமையா தான் பதில் சொல்லியானும், சீஃப் கெஸ்ட் ஆச்சே சுவாமி சொன்னேன்னு கரெக்டா டயத்துக்கு வரலாமான்னு அப்படின்னு சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன், நீர் வேணா நேரம் வந்து பாருமே அந்த இடத்துல எல்லாரும் ஆஜராயிட்டா நீர் வாரம் அவசியம் அப்படின்னு. அப்புறம் என்ன பண்றது, ஐஷன் வரும் போய் கார் அனுப்பிச்சோம், இல்லை நானே தானே நேரம் போய் ஐஷன் வரணும். அந்த மாதிரி இங்கே இங்கே இவ சீஃப் கெஸ்டா ஸ்திதியில இருக்கிறவ இவன் என்ன பண்ற அப்படிலாம் கேட்டு இருக்கல, ரெண்டு தடவை கேட்டா மூணாம் தர என்ன பண்ணா வந்து சாஷ்டாம காலை வந்துட்டாலாம், எல்லாரும் வந்துட்டான்னு ஒண்ணு. வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றிக்க வல்லானை, வல்லானை கோலையாபிடம் கிரக யானைய எம்பெருமா என்ன பண்றான், கம்சன் எவரானா இந்த கோலையாபிடம் அப்படி அக்ரூரை விட்டு அழிச்சு வந்தாச்சு ராஜ்யத்துக்கு, தனுர் யாகத்துக்கு அழிச்சு வந்தாச்சு, அத அவனுக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்கு, ஏன்னா எதுலயான் தப்பிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 7-8 ஈவெண்ட் வச்சிருக்கான, எல்லாத்துலயும் அவனை கொண்டு போடுறதுதான் காரியம். எப்படியும் கொண்டு போடுதான். ஈவெண்ட் இல்லை அதுக்கு பேர். ஊருக்கு டிக்ளரேஷன் என்ன, ஒரு காம்படிஷன் நடக்கிறது வந்து பாருங்க. அவன் ராட்சசம் வந்து பார்த்தானு இல்லாட்டி தலையை சீவிடுவான். அதுக்காக வந்து உட்காரணும். அதுல இவன் கொஞ்சம் மரியாதையா பேசுறான். என்னன்னா ஈவெண்ட் வச்சிருக்கேன் வந்து பாருங்க. ஈவெண்ட் இல்ல, எம்பெருமான மர்டர் பண்ணன்னு வச்சுட்டு இருக்கான், கொலை பண்ணன்னு. அப்படி வல்லானை கொன்றானே அந்த வல் யானை, நல்ல வலிமை மிக்க அந்த யானைய அனுப்புறானா எம்பெருமான். கம்சன் எம்பெருமான பார்த்து பலராமன் கேட்கிறான், நான் வேணா முன்னாடி போட்டுமா கிருஷ்ணா, யானை ரொம்ப பெருசா இருக்கே அப்படிங்கிறான். நீ தள்ளி நில்லுனா நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. உனக்கு ஒன்னும் அப்படியாது, நான் பாத்துக்கிறேன். இல்லடா, சொல்லி அமைச்சிருக்காடா அம்மா, உன்னை பத்திரமா பாத்துக்கணும்டா, நான் முன்னாடி போறேனே. அப்ப என்ன எனக்கு பலம் இல்லைன்னு சொல்றியா? இல்ல இல்ல, ஓம் பாரு, நீ என்ன வேணா பண்ற, நீ பண்ணிக்கோ, நான் தூர தள்ளி நிக்கிறேன். இதான் அவசரம்னா கூப்பிடு, நான் வந்துடுறேன், இங்கதான் நிக்கிறேன் அப்படின்னு வரான். வந்த யானைய அப்படி திருப்பி விட்டு அந்த வாழை பிடிச்சு, எவ்வளவு பெரிய வாழ் அதுக்கு, இவ்வளவுதான் இருக்கும். அவ்வளவு பெரிய யானைக்கு இவ்வளவு பெரிய வாழ் அது, இப்படிதான் ஆடின்னு உட்காந்துட்டு இருக்கும். அந்த வாழை புடிச்சு ஒரு சோழ சொட்டி மேல போட்டு அமுச்சு விட்டான. வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை. கம்சன் என்ன பண்ண, பாப்பாடி குவலையா பிடம் பேடுத்து, கவலையே கிடையாதுரா, இனிமே செத்தாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான். ஆனா என்னச்சு, யானை பொத்துன்னு வந்து அரண்மனை வாசல்ல வந்து விழறது, அந்த ராஜ பீடம் ஆடுறதான். என்னடா ஆடுறது, நம்ம யானை தான் வாசல்ல வந்து விழுந்திருக்கு. என்னது, மாற்றானை மாற்றழிக்க வல்லானை. தன்னை யாரும் எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தானே கர்வத்தோட, அவனோட கர்வத்தை அழிச்சான. ஆஹா, வந்துட்டான் போலுக்கு. வீரம் நாராயணம் சொன்னா இல்லையா நேத்திக்கு ராவணன், அதே மாதிரி இவனும். ஓஹோ, வல்லானை வல்லவன் தான் இவன் அப்படிங்கிற மாதிரி. மாயனை பாடேலோரும் பாய், இப்படி எம்பெருமான் பல சேஷ்டிதங்களை பண்ணி தான் மாயன், மாமாயன், வைகுந்தன், இதுல எல்லாரும் சந்தேகம் இல்லை என்பதாக நிரூபணம் பண்றாலாம். மேற்கொண்டு நாளை அனுபவித்திப்போம் என்பதாக. திருவாடி பூரத்து ஜெகதுதித்தாள் வாழிய, திருப்பாவை முப்பதும் செப்பினால் வாழிய, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழிய, பெரும்பூ திருமாமணிக்கு பின்னானால் வாழிய, 143 அளித்தால் வாழிய, உயரங்கே கன்னிவந்தளித்தால் வாழிய, மறுவாரும் திருமல்லி வளநாடு வாழிய, வன் புதுவை நகர்கோதை மலப்பதங்கள் வாழிய, கோதா திருவடிகளே சரணம்.